பிறந்தவளா, நிலவோடு வளர்ந்தவளா, உயிரோடு கலந்தவளா, இவள் தானா, இவள் தானா, இவள் தானா, மனதோடு உள்ளவரா, நான் தேடும் நல்லவரா, இணையாளும் நல்லவரா, இவர் தானா, இவர் தானா, இவர் தானா. வெண்பனியே மேகத்துடன் ஊர்வலமா, கண்களிலே இவள் தானா, இவள் தானா, இவள் தானா.